முடிந்தது போல கனவுகள் காண்போம் நண்பா, பாயும் நதிகளை இணைப்போம் பாலை வனத்தில் நெல்லறுப்போம். கனவுகள் பெரிய கனவுகள் காண கண்ணுக்கு சொல்லிக் கொடு நண்பா, அப்துல் கலாம் முன்மொழிந்தது போல கனவுகள் காண்போம் நண்பா, பாயும் நதிகளை இணைப்போம் பாலை வனத்தில் நெல் அறுப்போம். நடப்போம் பாருங்கள்.